எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்ககிட்ட இதை கேட்டால் மட்டும்தான் அது சரியாகும். பல நேரங்களில் உங்ககிட்ட கேட்கும்போதே அது சரியாயிடும். ஒரு சம்பவத்துக்கும் ஒரு அனுபவத்துக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம்? இது சம்பவம்னு சொல்கிறோம், இது அனுபவம்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்ம எல்லாரையும் கடந்து இல்லை நாம் கடந்து செல்லக்கூடிய நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பல் தேய்க்க தொடங்கியிருந்ததுலேருந்து ஆரம்பித்து பல் தேய்க்கணும் அப்படின்னு பேஸ்ட்டு எடுக்கும்போது கைமறதியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நபருடைய டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துருக்கலாம், அது ஞாபகமே இல்லாமல் வாய்க்கு கொண்டு போய் தேய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கலாம். இதெல்லாமே சின்ன சின்ன சம்பவங்கள் தான். பைப்பில் தண்ணி வரும்னு நினச்சிருக்கலாம், வராமல் போயிருக்கலாம், அது ஒரு சம்பவம். ஒரு நாள் முழுக்க முடிஞ்சு படுக்க போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கதம்பம் மாதிரி, ஒரு சர மாலை மாதிரி வண்ண வண்ண சம்பவங்களால் வாழ்க்கை ஆயிருக்கு. ஆனால் வாழ்க்கை சம்பவங்களால் ஆனது அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே நமக்கு மனமுதிர்ச்சி வந்துடுமா என்ன? ஒரு நாள் போனால் ஒரு நாள் போச்சு, அவ்வளோதான். 24 மணி நேரம் உங்களுக்கு வயது கூடி போச்சு, அவ்வளோதான். நாளைய பொழுது, அதுக்கு அடுத்த நாள் பொழுது. இந்த சம்பவங்களை அனுபவங்களாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? என்ன தெரியுமா அதனுடைய சின்ன ரகசியம், ஒரு சின்ன சூட்சமாக இருக்குது. ஒரு சம்பவம் என்னை கடந்து போகும்பொழுது அதிலிருந்து ஒரு பாடத்தை என்னால் படிக்க முடியும்னா, அதிலிருந்து ஏதாவது ஒரு செய்தியை என்னால் எடுத்துக்க முடியும்னா, அந்த சம்பவம் அனுபவமாக மாறிடுது. சாதாரண மக்கள் வாழ்க்கையில் சம்பவங்களாக மட்டுமே வந்து போகக்கூடிய விஷயங்கள் பெரிய பெரிய ஆன்றோர்கள் வாழ்க்கையிலையும் துறவிகள் வாழ்க்கையிலையும் மகாத்மாக்கள் வாழ்க்கையிலையும் வெறும் சம்பவங்களாக இருக்கிறதில்ல, அதிலிருந்து ஏதோ பாடம் கிடைக்கக்கூடிய அனுபவமாக மாறிடுது. ஒரு புத்தகத்தினுடைய பக்கம் மாதிரி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் பக்கம் திருப்பும்பொழுது எனக்கு இப்படி ஒரு சம்பவமாக தொடங்கி அனுபவமாக மாறின ஒரு விஷயம் இருந்தது. ஒரு ரயில் பயணம் தான் அது. அதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்னா ஒன்றும் கிடையாது. டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து வெயிட்டட் லிஸ்ட்டில் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் கிடைச்சாச்சு. நம்ம மனசுக்கு எப்போவுமே ஒன்று உண்டு, முதலே நம்ம ரிசர்வ் பண்ணியாச்சு, பதிவு பண்ணி நமக்கு ஒரு இடம், இது வந்து லோயர் பர்த்தா கீழேயா இல்லை நடுவுலையா மேலேயா இதெல்லாம் பார்ப்போம். எல்லாம் பார்த்து பல நேரங்களில் வண்டியில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட மனசு விட்டுடும். ஆனால் இடம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம படுக்க போகிறோம் எங்கே இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருக்கணும், எதிரில் இருக்கிறவங்க யாராக இருக்கணும், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஓய்வுக்காக போகக்கூடிய அந்த டாய்லெட்னு சொல்கிறது அது எங்கே இருக்கணும், அது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், கதவு திறக்கிறது முறை சாதம், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் இந்த மனசு வந்து ஓட்டப்பாத்திரம் மாதிரி எத்தனை போட்டாலும் தங்காமல் ஆசைகளை போட்டுகிட்டே இருப்போம். இப்போ இப்படி தான் ஒரு நாளைக்கு ஏற வேண்டியிருந்தது. பார்த்தா வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அம்மா மகன் அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இடம் கிடச்சிருக்கு. என் பக்கத்தில் இன்னொரு இளைஞரும் அவருடைய நண்பரும் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த இளைஞரும் அவருடைய நண்பரும் நல்ல ஆரோக்கியமானவங்க, ஒரு அப்பர் பர்த்துன்னு நம்ம சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த படுக்கை அதில் கூட அவங்களால ஏறி படுக்கலாம் முடியும். இந்த வயதான இந்த பெரியவருக்கும் இந்த அம்மாவுக்கும் இந்த மகனுக்கும் கிடச்சிருக்கிறது எதுவும் அப்படியல்ல, மூன்று பேருக்கும் மூன்று இடத்துல கிடச்சிருக்கு. என்ன காரணத்தினாலன்னு தெரியல. முதல்ல ஒருத்தர் பதிவு பண்ணி ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி அப்புறம் இன்னொருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் இப்படி வந்திருக்கிறதாக இருக்கலாம். வண்டியில் ஏறதுக்கு முன்னாலே அவங்க எல்லாம் கையை பசஞ்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், கண்ணில் கலக்கம் இருந்தது, கண்ணில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஏறி படுத்தோம் தூங்கினோம், போக வேண்டிய இடத்துக்கு போனோம், அடுத்த நாள் காலையில் புத்துணர்வோடு இறங்கி போனோங்கிற ஆசை எல்லோரும் மனதிலையும் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி காசை தான் கொடுக்குறோம். மேலே படுக்கிறவங்களுக்கு வந்து குறைவாகவும் கீழே கிடச்சிருக்கிறவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வசதிகளை பற்றி கவலையே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மனது தான் இது எப்படி ஏற்றுக்க போகுதுன்னு. ஸோ இவர் ரொம்ப நேரமாக இந்த இளைஞர் தயங்கிட்டே இருக்காரு. அம்மா ஒரு பக்கம் கொண்டு போய் படுக்க வச்சாச்சு, அப்பா ஒரு பக்கம் கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அந்த டிக்கெட் பரிசோதனை பண்ணுறதுக்காக அந்த டிடிஏ வருவார், அவர் வர வரைக்கும் காத்துட்ருக்கலாம், வர வரைக்கும் காத்துட்ருக்கலாம் அப்படின்னு பண்ணுங்க. வாயை திறந்து யார்ட்டையும் கேட்கவும் அவருக்கு சந்தேகம், கஷ்டம். திரும்பி பார்க்குறாரு, ஓரளவுக்கு வயதுவானவர்கள் மட்டும்தான் எல்லோரும் அந்த இடத்துல இருக்கும் இருக்கும். யார்ட்டையாவது கொஞ்சம் மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூட முடியாதபடி தான் இருக்குது. ரெண்டே ரெண்டு இளைஞர்கள் தான் இருக்காங்க. அவங்க அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியாது, அவங்களுக்கு ஒரு லோயர் பர்த்தும் ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு. இந்த தயங்கி தயங்கி உட்காந்துட்டு இருந்தவர் மென்னு மென்று முழுங்குறாரு, தண்ணியை குடிக்கிறாரு, எழுந்திரிச்சு எங்கேயோ போயிட்டு வராரு. ஒருவேளை அம்மா அந்த பக்கம் விட்டுட்டு வந்திருக்காரு போல இருக்குது. மறுபடியும் எங்கேயோ போகிறாரு, அப்பாவை போய் பார்த்துட்டு வராரு. வந்து மறுபடியும் தன்னோட இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி கையை கையை பசஞ்சிக்கிறாரு, உள்ளங்கை ரேகையை மாற்றி மாற்றி இது பண்ணுறாரு. டிக்கெட் பரிசோதகரும் வந்தாச்சு, அவர்கிட்ட வேறு ஏதோ கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இன்றைக்கி ஃபுல்லுங்க, நீ கண்டிப்பாக இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாது, நீங்கள் வேணால் யாரை வேணால் கேளுங்க அப்படின்னு. யாரை கேட்குறது? யாரையாவது இதுக்குன்னு தனியாக கூட்டிகிட்டு வந்தால் கேட்க முடியும்? மறுபடியும் மனசு சொந்து இந்த பையன் உட்காந்துட்டார். அப்போது ரொம்ப அழகான சம்பவம், அந்த ரெண்டு இளைஞர்கள் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள ஒருத்தர் தானாக முன்வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டார். இதில் தான் பெரிய பாடம். மிக சாதாரண சம்பவம் அனுபவமாக மாறுறது. எதிரில் இருக்கிறவருக்கு சொல்ல தயக்கம் கூச்சம், கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய கூச்சம், இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது, கண்டிப்பாக நம்ம கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு நம்பியெல்லாம் கேட்க முடியாது. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையும் கீழே லோயர் பர்த் கிடச்சிருக்கு, இளைஞர்களாக இருக்கலாம், அன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை அடுத்த நாள் அவங்க ஏதாவது நேர்முக தேர்வுக்கு போகிறவங்களாக இருக்கலாம், அமைதியாக நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சிருக்கலாம், எத்தனையோ இருக்குது. ரொம்ப தயங்கி தயங்கி அவர் உட்காந்துட்டு இருந்தபோது இந்த ரெண்டு இளைஞர்களும் முன் வந்து அதில் ஒருத்தர் தான் இவர்கிட்ட வந்து கேட்டார், ஏதாவது பிரச்சனையா என்ன உங்களுக்கு? இல்லை பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட யாராவது கேட்டால் முதல்ல நம்ம சொல்கிற பதில் இது தானே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும், ஒன்றுமே சொல்லலை. பேசாமல் இருந்தார். நின்று அடுத்த நிமிஷம் அவர் கேட்டார், என்ன? இல்லை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் வயசானவங்க, எங்கே இருக்காங்க? இங்கே காணுமே. இல்லை இல்லை அம்மாவுக்கு இன்னொரு நாலு இது தள்ளி தான் அம்மாவுக்கு கிடச்சிருக்கு, அப்பாவுக்கும் ஒன்றா பயணம் மேற்கொள்வோன்னு நாங்கள் நினைக்கல. அம்மாவுக்கு முதுகு வலி இருக்குது, அப்பா இஸ் அ டயபெட்டிக், அவருக்கு அடிக்கடி ரெண்டு பேருக்கும் அப்பர் பர்த்து தான், ஏறவும் முடியாது இறங்கி வரவும் முடியாது, அப்பாவுக்கு அடிக்கடி டாய்லெட் போக வேண்டியிருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் போய் போய் எத்தனை தான் பார்த்தாலும் அவங்களுக்கு என்னால் உதவ முடியுமான்னு தெரியல. சிரிச்சுக்கிட்டே அந்த ரெண்டு இளைஞர்களும், நீங்கள் அந்த இளைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் விருப்பப்படுற மாதிரியெல்லாம் தோற்றம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி தலைமுடியெல்லாம் ஒரு க்ராப் வெட்டிக்கலை, நீங்களும் நானே நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க போடலை, கண்டிப்பாக பார்த்தாலே என்னப்பா ரொம்ப மாடர்ன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஒன்றும் பண்ணலை, அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வாங்க அப்பாவையும் அம்மாவையும்னு சொன்னாங்க. இவர் கூட்டிகிட்டு வந்தார், படுக்க வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும். ஒன்றும் இல்லை நண்பரே, பிரதர், நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. 10 நிமிடம் இந்த முன்னால் இந்த இரண்டு இளைஞர்களை பற்றியும் அங்கே இருந்தவர்கள் மனதில் தோன்றினதுக்கும் ரொம்ப இயல்பாக அவங்க தங்களுடைய விஷயத்தை கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் எல்லார் மனதில் தோன்றினதுக்கும் அந்த எண்ணங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. ஒரு சாதாரண ரயில் பணத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் திரும்பி வரும்போது என் மனதில் ஒரு அனுபவமாக மாறிச்சு. அப்போ முடிவு பண்ணேன், முழுமையாக ஒரு நபரை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு முன்னால் இவங்க இப்படித்தான் அப்படின்னு எடுக்கிற முடிவு மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, என் பிரச்சனை இது அப்படின்னு ஒருத்தர் வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னால் அவங்கள பார்த்த மாத்திரத்தில் புரிஞ்சுதுன்னு வைங்களேன், நாம்ளே அதை கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒன்று வரும், இனி சம்பவங்களை அனுபவங்களை மாற்ற முயற்சி பண்ணுவோமா? அப்படி தானே பண்ணணும், அப்போ தானே ஞானம் வரும். நன்றி, வணக்கம்.